அதிகரணத்துல இரண்டாவது ஸ்லோகம் இது. இது வந்து ஒரு பாலக்ஷண்யம் வைலக்ஷண்யம் அதை வச்சுட்டுதானே இப்ப ஆக்ஷேபம் வந்தது. பிரபஞ்சமும் காரணம், பிரபஞ்சம் காரியம், அதுக்கு காரணமா இருக்கிறது பிரபஞ்சம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு கேள்வி வந்தது. இப்ப இவ என்ன அதுக்கு வந்து பதில் வந்து சொல்லிட்டோம், பிரம்மமே காரணம். ஏன்னா சிவஜித்தம் பிரம்ம சூக்ஷமானதுன்னா காரணம், சூலமானதுன்னா காரியம் அப்படின்னா சமாதானம் சொல்லி இது பண்ணிருக்கோம். இப்போ அதுல வந்து ரெண்டாவது சூத்திரத்துல ஒரு கேள்வி கேட்கிறா, இந்த இதுல பூர்வபக்ஷத்து பூர்வபக்ஷ பேர்ல ஒரு கேள்வி கேட்டு இருக்கா. அதாவது அங்க வாக்கியங்கள் இருக்கு, ஏற்கனவே நம்ம ஈஷ்வர வீரணத்துல பார்த்திருப்போம். இது வந்து லோகத்துல நம்ம பேசுற மொழியும் பயிரெல்லாம் மழையை எதிர்பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோம். சத்தியம் பிரதீக்ஷா சாலைய இதெல்லாம் பயிர்கள்லாம் மழையை எதிர்பார்த்துட்டு இருக்குது. நல்லா மழை பெஞ்சது பூமிக்கு, நல்லா குளிர்ச்சியா இருக்குது பூமிக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப பூமின்றது பிரதிவி, அது அச்சேதனம். அச்சேதனமான பிரதிவிக்கு எப்படி குளிர்ச்சின்றதுலாம் தெரியுது? அந்த மாதிரி பிரதிவி எப்படி சொல்லிச்சு, மரம் எப்படி பேசுறது, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இது லோகத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். அத மாதிரி வேதத்துல என்ன இருக்கு, ஒரு இடத்துல இந்த சத்வித்யா பிரகரணத்துல சதைய சௌமிய ஆசி ஏற்கனவே வாசிப்பீங்கன்ற கொள்ளும் அந்த வாக்கியம் எல்லாம் வரைச்ச அந்த அங்க ஒரு வாக்கியம், இந்த பரதேவத்தை ஒரு தேவத்தை இருக்கு, அந்த பரதேவத்தை வந்து சச்சப்த வாக்கியமான பரதேவத்தை, சதுங்கிற சப்தத்தினால் சொல்லப்பட்ட ஒரு தேவத்தை, அது பரமாத்மான் சித்தாந்தம். அந்த தேவத்தை என்ன பண்றதுன்னாக்க சேயம் தேவதை ஐக்ஷத, அது இத மாதிரி பார்த்தது அப்படின்னு இருக்காங்க. அந்த பார்த்ததுன்றதுக்கு சங்கல்பம் நம்ம அர்த்தம் பண்ணிருப்போம். இப்போ அது சங்கல்பிக்கிறது என்னென்ன, இந்த மூணு தேவதைகள், எது எது மூணு தேவதைகள், பிருத்திவி ஜலம் தேஜஸ், இந்த மூணு தேவதைகளுக்குள்ளும் நான் அனுப்பிரவேசம் பண்ண போறேன், உள்ள போயிடுவேன். உள்ள போயிட்டு திருவுட்கரணம், அதாவது பஞ்சீகரணம் திருவுட்கரணம் சொல்ல முடியும், அதை பண்ணி நாமரூப வியாகரணத்தை பண்ண போறேன் அப்படின்னு சங்கல்பிச்சு. இப்ப என்னாச்சு, ஒரு தேவத்தை சச்சப்த வாக்கியமான தேவத்தை, அது இந்த மூணு பூதங்கள், மூணு பூதங்களை தேவதையா சொல்றது. சேயன் தேவதை இமாஸ்திஸ்ரோ தேவதாகா. இப்போ உண்மையிலேயே இங்க இருக்கிறது என்னது, பிருத்திவி ஜலம் தேஜஸ், இந்த மூணு தான் இருக்கு இங்க. ஆனால் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இவ்வளவு இடத்து மூணு தேவதைகள் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் என்ன இருக்குன்னாக்க அங்க வாக்கியங்கள்ல தேஜோ ஐக்ஷத, தேஜஸ்தானது ஐக்ஷத, அது பார்த்தது அப்படின்றது. அத மாதிரி வந்து தா ஆப இந்த தேஜஸ் பார்த்தது சங்கல்பித்தது, அதுல இருந்து என்ன வந்தது அப்படின்னாக்க ஜலங்கள்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த ஜலங்கள்லாம் இருக்கே இவைகள் பார்த்தன சிருஷ்டித்தன சங்கல்பித்தன, அது பிரதிவிய அன்னம் அசிஜத அப்படின்னு அன்னத்தை அண்ணன பிரதிவின்னு அர்த்தம், அதை வந்து சிருஷ்டித்தது அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி வாக்கியங்கள் இங்க இருக்கு. இப்போ ஈக்ஷணம்ன்றது யாருக்கு வரும், சேதனத்துக்கு தான் வரும். அப்ப தேஜஸும் பார்த்தது, ஜலம் பார்த்தது, பிருதிவி பார்த்தது அப்படின்னு சொன்னாக்க அவைகளுக்கும் சேதனத்தும் வந்துருச்சே, அவைகளும் பார்த்ததுன்னு சொல்றது. அதனால நான் வந்து பலவாக போகிறேன், ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆகப் போகிறேன், அதுக்கோசரம் சமைச்சு திருட்டி வெட்டி திருட்டிலாம் பண்ண போறேன்னு அங்க வாக்கியம் சொல்லிடுச்சு. இப்ப வாக்கியம் அப்படி சொல்ற சமயத்துல அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும், இந்த மாதிரியாக சாலட்சண்யம் வந்துருச்சு, எப்படியானால் பரமாத்மாவானது சங்கல்பிக்கிறதோ அந்த மாதிரியாகவே இந்த தேஜஸ் முதலானவைகள்லாம் பார்த்ததுன்னு சொல்றது. இப்படி பார்த்ததுன்னு தெரிவித்ததுனால இது எல்லாத்துக்குமே ஈக்ஷணம் சங்கல்பிக்கிறதுன்றது வந்துருச்சு. அதனால இந்த ஜெகத்துன்றது காரியமா இருக்கு, அது சலக்ஷணமா தான் எடுத்தோம். ஏன்னா பரமாத்மா எப்படி சைதன்யம் ஞான ஞான உடைத்தா சர்வஜன் பகவான் சர்வஜனா போயிடவே அந்த பரமாத்மாவானவன் சங்கல்பித்தான். அதே மாதிரியாகவே தேஜஸும் சங்கல்பித்தது, ஜலமும் சங்கல்பித்தது அப்படின்னா அங்க இருக்கு. இப்படி சொன்னதுனால சாலக்ஷணம் வந்துருத்த. இப்போ எல்லாமே சலக்ஷணம், எல்லாமே சேதனம் தான். எல்லாமே அதாவது லோகத்தில் இருக்கிற இந்த பிருதிவி அச்சேதனங்கள்லாம் இருக்க கூட இருக்குதுலயோ, அவைகளுக்கு கூட சைதன்யம் இருக்கு, ஞானம் இருக்கு. அதனால அவைகளும் என்ன பண்றது அப்படின்னாக்கா சிருஷ்டிக்கிறது சங்கல்பிக்கிறது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப எல்லாமே சேதனம் தான் அப்படின்னு ஆயிடுறது. இத வந்து யாதவ பிரகாசர் வந்து இத மாதிரி சொல்ற, தேசியன் வந்து யாதவ பிரகாசான்னு சொல்ல மாட்டேன், யாதவ பிரகாசா அப்படின்னு சொல்றேன். சுபப்பிரகாசிகளையும் அங்கங்க யாதவ பிரகாசா அப்படின்னு சொல்லுவேன். அவர் என்ன சொல்றாருனாக்கா, சைதன்யம்னு ஒண்ணு இருக்குது, எல்லாத்துக்கும் சைதன்யம் இருக்கு. ஆனால் சிலவற்றுக்கு சைதன்யம் வெளில தெரியறது ஞானம், சிலருக்கு ஞானம் தெரியலை. நாமெல்லாம் இருக்கோம், நமக்கு மனுஷியார் பிறந்த குழந்தை பாக்குறது, பசிக்கிறதுன்னா அழறது, பசி அழுத்துன்னு தூக்கம் வர்றது தூங்குறது, அல்லது விளையாடுறது, சிரிக்கிறது, காலை உதைக்கிறது. இப்ப சைதன்யம் இருக்கவே தான் அந்த குழந்தை அவெல்லாம் பண்றது. அந்த குழந்தையிலேருந்து பெரியவா பிரியும் வயோதிகால் பரியந்தும் இந்த லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். சைதன்யம்ன்றது நேர தெரியறது. அது மட்டும் இல்லாம ஒரு வாக்கியம் இருக்கு, அப்ராணிமத்து சொல்பாசா தாவரேஷு தசோதிகா அப்படின்னு இருக்கு. அதாவது சிலா காஷ்டாதிகள் இருக்கோம், ஒரு கட்டை கல்லு அந்த இதெல்லாம் சொல்றமே மண்ணு கல்லு எல்லாம் இருக்கு, அவைகள்லாம் சைதன்யமானது சொல்பமா இருக்கு. ஆனால் தாவரங்கள்ல மண்ணில் இருக்கிறத காட்டிலும் அதிகமா இருக்கு. அதே நம்மள மாதிரி இருக்கிறவா கிட்ட மனுஷியால் பிராணிகள் இருக்கு, இந்த பிராணிகள் இடத்துல பூர்ணமா இருக்கு ஞானம் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரியாக லோகத்துல வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அச்சேதனமும் அச்சேதனமும் சேதனமும் அச்சேதனமும் சேதனமும் எல்லா இடத்துலையுமே சைதன்யன்றதும் உண்டு. எப்படி இருக்கும்னாக்க, இந்த பிராணி பிராணன் இல்லாத சத்தத்தில் ஏதோ இருக்கு, அதே தாவரங்கள்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்ம இந்த பிராணிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா மிருகங்கள் அவைகள்ல இன்னும் அதிகமா இருக்கு. அவன் அந்த பிராணிகளை காட்டிலும் மனுஷியாள்கிட்ட அதிகமா இருக்கு. மனுஷியாள்லயும் பேதம் இருக்கு, படித்தவன் படிக்காதவன், பிரவர்த்திக்கிறவன் பிரவர்த்தி இல்லாதவன் எல்லாம் அதிகமா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு பத்ததி இருக்கு. அதை வச்சுட்டு யாதவ பிரகாசர் என்ன சொல்றாருனாக்கா, எல்லாத்துக்கும் சைதன்யம் உண்டு, சிலவற்றுக்கு சைதன்யம் உத்பூதமா இருக்கு, சிலவற்றுக்கு சைதன்யம் அனுபூதமா இருக்கு. உத்பூதம்னாக்கா வெளில தெரியறது, நமக்கெல்லாம் என்ன தெரியறது, மனுஷியாளுக்குலாம் பிராணிகளுக்கும் தெரியறது. ஒரு சின்ன எறும்பு, அந்த எறும்பை நான் வந்து தள்ள தள்ள போனேன்னா அது பயந்து ஓடுறது, ஏன்னா தன் பிராணன் அதை காப்பாத்திக்கணும். சின்ன கோசம் இது, அதாவது சின்ன சின்ன மிருகங்கள்லேருந்து ஆரம்பிச்சு மனுஷியா எல்லாருக்குமே பிராண பயன்றது இருக்கு, தன்னை ரட்சிக்கணும் இந்த சைதன்யன்றது வெளில தெரியறது. ஆனால் இந்த இவைகள்லாம் இருக்கு பாருங்க, இது கல்லு பாஷாணம் கட்டை இவைகள்லாம் நமக்கு ஞானமே தெரியறதில்லை, அது அனுபூதமா இருக்கு அப்படின்னு யாதவ பிரகாசர் சொல்ற. இத வந்து சாஞ்சினே பரியாசம் பண்றோம், எதுக்கு பர்வதா அனுபலப்தம், அதாவது எல்லா விதத்தினாலையும் நம்ம பார்க்கறதே கிடையாது, ஞானம்ன்றதே கிடையாது அச்சேதனங்களுக்கு. அப்படி இருக்கிற அதுக்கு நீ இருக்குன்னு சொன்னியானாக்கா அதை ரொம்ப அசிங்கமா பரிகசிக்கிறோம் சாஞ்சன். அதாவது ஒரு இவன் இருக்கான், ஒரு புருஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு ஸ்திரீ இருக்கா, அவ வந்து ஒரு ஸ்திரீக்கு குழந்தையை ஏற்படுத்திக்க முடியாம ஏதோ அவளுக்கு தோஷம் இருக்கு. அப்படிப்பட்டவளுடைய அது கிண்டல் பண்றான், குழந்தையே பெற்றுக்கலவா, ஆனா அவளுடைய பிள்ளைகள்லாம் ஒரு மீட்டிங் போட்டாலாம், அந்த மீட்டிங்ல எங்க அம்மா எப்படி தெரியுமா பிரசவம் எல்லாம் எடுத்து பிரசவிச்சா அப்படின்னு. அதாவது சர்வாத்மனா அசம்பவமான ஒரு விஷயம், அது மாதிரி பௌருஷமே இல்லாத ஆண்மையே இல்லாத ஒரு புருஷன், அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அவன் என்ன ஒன்னா அந்த குழந்தைகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சபை போட்டா. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஏதாவது அன்னிதா கேட்டுக்கு வேணா, பாஷ்யகாரர் இருந்து அந்த வாக்கியம் சொல்ற, சஜிதம் வந்தியாசுக்க சமிதிஷு தஜனனீனாம் பிரஜன சக்தியும் புரோதாம், பிரஜன சக்தியும் புரோதாம் அப்படின்னு சாய்க்கிறாருங்க. அதாவது இத வந்து இதுல வந்து பாஷ்யத்திலேயே இருக்கு, அதனால யார் மனசும் பொன்படுத்த கூடாது. ஆனா அந்த வாக்கியம் அங்க இருக்கு, அதனால யாதவ பிரகாசர் அபிப்பிராயமானது இப்படி இருக்கு, அனுபூதமா இருக்கு. சைதன்யம்ன்றது சில பேருக்கு உத்பூதம், சில பேருக்கு அனுபூதம் அப்படின்னு அவன் சொல்றான். யாதவ பிரகாசருடைய பட்சத்துல சொல்றாரு. இங்க வாக்கியம் எப்படி இருக்குன்னாக்கா, சத்தேஜோ ஐக்ஷத ஆபகா ஐக்ஷந்த, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் சைதன்யமானது இருக்குன்னு தெரிவிக்கிறது. அதனால பலட்சின்னு காரியகாரண பாவம்ன்றது பலட்சணமா போயிடுச்சு. பெருமாள் சேதனன், இந்த ஆகாசம் சேதனமானது, வாயு சேதனம், தேஜஸ் சேதனம், ஜலம் சேதனம், பிருத்திவியும் சேதனம், எல்லாமே சேதனமா போயிடுச்சு. அப்ப எல்லாத்துக்கும் ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப பெருமாளும் சேதனம், லோகத்தில் இருக்க சேதன வஸ்துக்கள் கூட சேதனம் தான், சைதன்யம் இருக்குன்னு அர்த்தம். சைதன்யம் இருக்குன்றதுனால சேதனத்திலிருந்து சேதனம் உண்டாச்சு. ஞானத்தை உடைய பரமாத்மா கிட்டேந்து ஞானத்தை உடைய இந்த பிரபஞ்சம், பிரகிருதி ஆஸ்தனா மகதாஸ்தனா, இந்த பிரகிருதி மகத அகங்காரம் நேரம் பார்க்கல அதனால கிடையாது. அதே இந்த தேஜஸ், ஜலம், பிருதிவி, ஆகாசம், வாயு இப்படி உண்டாச்சு. அதனால சௌக்ஷன் இருக்கே, என்னது இந்த கேள்வி வந்தது இப்போ, பூர்வபக்ஷமே வர வேண்டாம், இந்த அதிகாரமே வர வேண்டாமே. இப்ப வந்து சாங்கியம் சொன்னா பரமாத்மா சுத்தமானது, ஜெகத்வா அசுத்தமானது, பரமாத்மா சர்வேஸ்வரன், யோனோ அனீஷன், பரமாத்மா சர்வஜன், இங்க இருக்கிறவெல்லாம் அச்சேதனன், சேதனங்கள்லாம் கிஞ்சித்யன், அதே அச்சேதனங்கள்லாம் ஞானமே கிடையாது அப்படின்லாம் சாங்கியம் கேள்வி கேட்டு ஒன்பது சூத்திரத்துல அர்த்தம் சாய்க்கிறாரே சூத்திரக்காரர். அது சொல்லவே வேண்டாமே, இதுவே போருமே. சாரக்ஷன்யம்ன்றது இங்க இருக்கே, என்ன இந்த வாக்கியங்கள் அத்தனை காமிச்சு கொடுக்கறது, அப்படி வாக்கியங்கள் காமிச்சு கொடுக்கச்சே எதுக்கோசரம் இந்த அதிகாரத்தை அவர் பண்ற அப்படின்னு கேள்வி வந்துடும். அந்த கேள்வி வந்ததுனாக்க அதுக்கு சமாதானம் சாய்க்கணும். ஏன்னா இது வந்து சுவாமி தேவனையும் ரொம்ப சூக்ஷமா போறார் நடத்துல. எப்படிப்பட்ட சங்கல்பமானது பரமாத்மா கிட்ட இருக்குதோ அதே மாதிரியான சங்கல்பம் தேஜஸ்கிட்டையும் இருக்கு, ஜலத்துக்கிட்டையும் இருக்கு. நீங்க வந்து சப்தைக சமதிகமான இந்த இது எது பிரம்மம், வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்கக்கூடிய பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு எல்லாம் இருக்கு, சர்வஜத்துவம்லாம் இருக்கு அவங்ககிட்ட இருக்கு. ஆனா ஜெகத்து வந்து அச்சேதனமா இருக்கும் இல்லையோ, அதனால சாலட்சண்யம் இல்லையே, வைலட்சண்யம் தானே இருக்கு அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு பதில் வந்து, ஏன் இந்த சைதன்யம் கூட இருக்கட்டுமே லோகத்துல இருக்கே, தம் பிரதிவி அப்ரவீத் அப்படின்னு இருக்கு, வேதத்திலேயே வாக்கியம் இருக்கு பிரதிவியானது இப்படி சொன்னது அப்படின்றது, அந்த மாதிரி இடத்துல நீ என்ன சொல்ல போற, அதுக்கெல்லாம் நீ ஒத்துண்டுதான் ஆகணும், அதனால அந்த சைதன்யம் இருக்குன்னுட்டு கேட்டுட்டார். அதுக்கு பதில் வந்து பஷகாரன் சூத்திரகாரன் சொல்ற அப்படின்னு ஆனிந்தியப்பதேசத்து, இத மாதிரி இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் பிரதிவி தேசித்து இது சங்கல்பித்தது, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அபிமானி தேவதைகள் சொல்றதா அர்த்தம் வரும். அந்தந்த பூதங்களுக்கு ஒரு தேவதைகள் இருக்கு, அபிமானி தேவதைகள், இந்திரியம் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு, சக்ஷு இந்திரியம், அதுக்கு அபிமான தேவதை ஆதித்யன் சூரியன் தான் அப்படின்னு சொல்றோம். கண்ணு பேசிட்டு இந்திரியன் பேசிட்டுனாக்க என்ன அர்த்தம்? அதுக்கு அபிமான தேவதையான சூரியன் பேசுறான்னு அர்த்தம். அதனால அபிமான தேவதை அபிமான தேவதை தான் எங்க சொல்றது பிரதி பேசிட்டு வந்து இது சங்கல்பித்தது அப்படின்லாம் சொன்னா அபிமானின்னு அர்த்தம். இப்போ அதுக்கு மேல ஒரு கேள்வி வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னாக்க அனுப்பிரவேசம் இருக்கு, எல்லாத்துலயும் பெருமாள் வந்து உள்ள பொந்தன் இருக்கணும் இல்லையோ, அதனால அனுப்பிரவேசம் இருக்கு, அதனால அது பேசுறது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் சொல்ற அவ கேக்குறா, அப்படி இல்ல இப்ப இந்த தேவதைகள்லாம் எப்ப சிருஷ்டிக்கப்படுறா? முதல்ல சமஸ்ட சிருஷ்டி பிரகிருதி மகத்து அகங்காரம் தன்மாத்திரைகள், அதன் பிறகு பஞ்சபூதங்கள் ஆயிடுறது. ஆன உடனே இவைகளை ஒன்னா சேர்க்கணும், சேர்க்க முடியல. அதுக்கப்புறம் பஞ்சீகரண பிரக்கிரியை, பஞ்சீகரணம் ஆன ஒண்ணுதான் வஸ்துக்களை ஒழுங்கா பண்ண முடியறது. அதன் பிறகு பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிறார் பிரம்மன். பிரம்மாண்டத்தை சிருஷ்டிச்ச உடனே அதுக்குள்ள இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இந்த சதுர்முகனை சிருஷ்டிக்கிறார். பின்னண்டே பவத் பிரம்மா சர்வலோக பிதாமகா அப்படின்னு எங்க வாக்கியம். அந்த பிரம்மாண்டத்துல சர்வலோக பிதாமகரான பிரம்மாவானவர் அதுல ஆவிர்வவிச்ச சிருஷ்டிக்கப்பட்ட அப்படின்னு அங்க இருக்க வாக்கியம் விஷ்ணுபுராணத்துல சுவகம் இருக்கு. அதனால இப்ப என்னாச்சு, அந்த பிரம்மா வந்து சிருஷ்டி, பிரம்மா சிருஷ்டி ஆன உடனே அதன் பிறகு அவர் என்ன பண்றாருனாக்கா தேவதைகள்லாம் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். வந்து நாங்க சொன்ன சொல்லி உங்கள்கிட்ட சொன்னோம், கீதா பாஷ் சொன்னா என்னன்னு தெரியல. அதாவது பெருமாள் பிரம்மா வந்து உள்ள புகுந்துண்டு நீ சிருஷ்டி அப்படின்னு சொல்லிவிட்டார். அவர் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சார். எப்படி சிருஷ்டிக்க ஆரம்பிச்சார்? சனத்குமாரர் சனக்கரி வாழ்லாம் சிருஷ்டிச்சு நீங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவர் சொன்னார் பிரம்மா பதிகளை சிருஷ்டிங்கோ அப்படின்னு. உடனே அவளுக்கு கோபம் வந்துருச்சு, நாங்கள்லாம் யோகிகள் தேசியம் உதாரிக்கிறார் சுயமாக விஜயானாக நிவர்த்தி தர்மம் ஆஸ்திதா அப்படின்னு நிவர்த்தி தர்மமாக நிவர்த்தி மார்க்கத்திலே வாழலாம் போயிட்டு இருக்கா, மகா யோகிகள், அதனால நாங்கள்லாம் வந்து புறக்க சேவை ஞானத்தோட பிறந்துட்டோம், யோகிகளா இருக்கோம், எங்களுக்குலாம் இந்த அல்பமான விஷயத்துல எங்களுக்கு இச்சை வரல, அதனால நாங்கள்லாம் சிருஷ்டிக்க முடியாது. அதன் பிறகுதான் இவருக்கு கோபம் வந்துடுறது பிரம்மாவுக்கு. அதுலேருந்து அந்த நெத்தி நடு நெத்திலிருந்து முறுக்கிறது, அதுலேருந்து எகிரி குதிக்கிறார். நல்லா பிரம்மாவனுடைய நெற்று இதுலேருந்து எகிரி குதிக்கிறார். அவர் தான் ருத்ரர், அது வேறும் ருத்ரர்னு அவருக்கு பேரு. என்ன பண்ணணும்? சிருஷ்டி அப்படின்னு விட்டார். ருத்ரனாச்சே, ருத்ர பூமியில் என்ன இருக்கும்? பூதங்கள் தான் இருக்கும். பூத விசாசங்கள்ல சிருஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டார் அந்த ருத்ரர். அது சிருஷ்டிக்க ஆரம்பிச்ச உடனே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரஜாபதிகள் தான் சிருஷ்டிக்கிற, தேவதைகளை சிருஷ்டிக்கிறார். இப்படி கிரமம் வந்துருக்கு. இப்ப என்னாச்சு, சமஸ்ட சிருஷ்டியில அபிமான தேவதைகளே இல்லையே, அவன் எப்படி சிருஷ்டிப்பா? அபிமான தேவதைகள்ன்றத எப்ப வந்தா? எஷ்ட சிருஷ்டியில பிரம்ம சிருஷ்டி ஆன ஒண்ணுதானே, அதனால அவன் எப்படி இங்க சொல்ல முடியும்? அபிமான தேவதைகள் சொல்ல முடியாது அப்படின்லாம் கேள்வி வந்துடுறது. அதனால இது எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேள்வி கேட்டு, அதுக்கு அது மாதிரி சொன்னா பிரயோஜனம் இல்லைன்றதுனால இது வந்து வாஸ்தவமாவே இங்க வந்து பரமாத்மாதான் இங்க சொல்றதா சொல்லப்படுறான். ஏன்னா கிஸ்ரோ தேவதாக அனைன தேவே நாத்தனானத்தை வச்சு நாமரூபே வியாகரவாணின்னு வாக்கியம் முதல்ல செயன் தேவதை ஈக்ஷத சச்சப்த வாக்கியமான தேவதையானது சங்கல்பித்தது அப்படின்னு சொன்னா என்ன பரமாத்மா தானே உள்ள போறது. அதனால இங்க அபிமான தேவதைன்னா பரமாத்மா தான், இது சித்தாந்திக்க அபிமதம் தான் அந்த மாதிரி சொல்றது. அது அப்படி சொல்றதுனால இந்த இடத்துல பரமாத்மா உள்ள போகணும் இருக்கான்னு அர்த்தம் அவ்வளவுதான். அது ரெண்டு பேர் சித்தாந்தமா ஒண்ணுதான் இருக்கும். ஒரு பட்சம் அதுதான் ஒத்துக்கலாம், சித்தாந்தமா அதுதான் ஒத்துக்கிறான்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அவனும் இதுதான் ஒத்துண்டாகணும். ஏன்னா உடனே அந்த அஞ்சு சமஷ்டி சிருஷ்டி ஆன உடனேயே தேவதைகள் தான் சிருஷ்டிக்க முடியாது, தேவதைகளை சிருஷ்டிக்கவே முடியாது. அதனால இங்க வந்து எப்படி வரும் இது அப்படின்னு கேட்டு சுவாமி வந்து உத்தம சுவாமி ரொம்ப அழகா இருக்கிறதா சொல்ற. அச்சேதனத்தோன்றது இந்த தேஜஸ்வானது சங்கல்பித்தது, ஜனம் சங்கல்பித்தது அப்படிங்கிற இடத்தெல்லாம் அச்சேதனத்தும் ஒத்துக்கல, சாங்கியனும் ஒத்துக்கல, இவனும் ஒத்துக்கல, சாங்கியனும் ஒத்துக்கல, சித்தாந்தியும் ஒத்துக்கல. ஏன் அப்படின்னாக்கா சாங்கியனுடைய அபிப்பிராயம் என்னன்னா கௌரகல்பம்னு சொல்றான் சாங்கியன். ஆனா சித்தாந்த சொல்ற அபிமானி தேவதைன்னு அவன் சொல்லிட்டு போட்டான். அவன் வந்து சாங்கியனே சொல்லச்ச, சாங்கிய பட்ச சொல்லச்ச, எங்க சித்தாந்த அபிமானி தேவதை அப்படின்னு அவன் சொல்லிட்டான். நாம என்ன சொல்றோம்னாக்கா அபிமானி தேவதைன்றது பரமாத்மான் தான் சொல்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால சுவாமி என்ன பண்றாருனாக்க எல்லா வாக்கியங்கள்லயும், எல்லா வாக்கியங்கள்லயும் எம்பெருமான் தான் உள்ள இருக்கான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால எல்லா வாக்கியங்களையும் இப்படிதான் சொல்லப்படுறது, பரமாத்மா தான் உள்ள இருக்கான், பரமாத்மாவே உள்ள இருந்துட்டு இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிச்சிடலான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி சொல்லிட்டாக்க எந்த கேள்வியும் வரவே வராது. அத இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து இது பண்ணி காமிக்கிறார். சரி, இப்படி கேட்கறது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா ஒரு மந்த பிரஜன், அவனுக்கு ஞானோடது இது சாமான்யமா இருக்கு, அப்படிப்பட்டவன் தான் இங்க கேட்கிறான். இது மாதிரி சாலட்சண்யம் வந்துருவேன்ட்டு அதுக்கு நாம என்ன சொல்றோம்னாக்க இது எல்லாமே பகவான் தான் சரீரியா அந்தர்யாமியா இருக்கான்றதுனால எல்லாம் நமக்கு சமஞ்சசமாகிறது, அமரபட்சத்துல அந்த மாதிரி ஆகிறது இல்ல. இந்த ஈக்ஷணம் நான் வந்து இந்த மாதிரி சிருஷ்டிக்க போறேன் அப்படின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கு, தத்தேஜ ஐக்ஷத ஆப ஐக்ஷந்த அப்படின்லாம் இருக்கு. இவன் பொறுபட்சம் என்ன பண்ணா அப்படின்னாக்கா சாமான்யமாக அபிமானி தேவதா உபதேசம் அவன் சொல்லிட்டான், சாமான்யமான ஆக்காரத்தினால அவன் சொல்றான். சாங்கியன், சாங்கியன் சொன்னாக்க பரமாத்மான்னு சொல்லாம சாமான்யமா அபிமானி தேவதை இல்லாத போனாக்க ஈக்ஷணம்ன்றது ஒத்துக்க முடியாது, இத உபச்சாரம் சொல்ல முடியாது. ஏன்னா ஈக்ஷணத்துல ஒரு சமாதானம் சொல்றான், கவுனத்தே நாத்ம சுத்தா, இது உபச்சாரமா இருக்கட்டும். உபச்சாரம்னாக்க அப்ப முதல்ல சொன்ன முடியோ மழை பெய்யணும்னு எதிர்பார்க்க, மழையை எதிர்பார்த்துருக்கு இந்த பயிர்கள்லாம் அப்படின்னு சொல்றோம். இப்படி மழையை எதிர்பார்த்துருக்கு பயிர்கள் சொன்னாக்க அதெல்லாம் கவனம் தானே, நிஜமாவே அது வந்து எதிர்பார்த்து கண்ணு இருக்கானு அதை பாக்குறதுக்கு, அப்படி இல்லையே. அதனால கவனம்னு அங்க ஆக்ஷேபம் பண்ணாம அதுக்கு பதில் பாஷகார் என்ன சொன்ன சூத்திரக்காரர், ஆத்மசப்தா, அங்க ஆத்மசப்தம் இருக்கு, ஆத்மசப்தம் இருக்கிறதுனால, ஆத்மசப்தம் இருக்கிறதுனால, ஆத்மசப்தம் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆத்மானாக்க லோகத்துல எது பிரசித்தி, ஜீவாத்மாவோ பரமாத்மாவோ, அதாவது ஞானத்தோட கூறினவன் கிட்டதான் இங்க வந்து இது உண்டு பிரசித்தி இருக்கு. அதனால இங்க வந்து ஆத்மசித்தம் இருக்கிறதுனால கௌனகல்பம் சொல்லக்கூடாது, அதாவது உபச்சாரமாக சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு அங்க சித்தாந்தம் சமாதானம் சாய்ச்சார். சூத்திரக்கார அங்க சமாதானம் சாய்ச்சிட்டார். இப்ப இது நம்ம சொன்ன சமாதானம் அது. இப்ப சாங்கியன் என்ன சொல்லணும், இந்த உபனிஷத் வாக்கியங்கள்ல கூட எங்களுடைய பிரதானம்தான் சொல்லப்படுறது அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஆக்ஷேபம் பண்ணச்ச இந்த இடத்துல சாங்கியன் வந்து கேட்க வேணாம், சாங்கியனை பார்த்து அப்ப வந்து தேஜ ஐக்ஷதே ஆபக ஐக்ஷதேன்னு சங்கல்பம் இருக்கே, அந்த சங்கல்பத்தை நீ என்ன சமாதானம் சொல்ல, நீ கௌனம் சொல்லிட்டேன்னாக்கா அப்ப பரதேவதியின் சங்கல்பம் கூட கௌனம் சொல்ல முடியாது, அழகும் அது ஒத்துக்க முடியாதது. ஏன் அப்படின்னாக்கா பிரகரண விரோதம் வந்துடும். ஏன்னா பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு சொல்றக்கு அந்த விரோதம் வந்துடும். அதனால இப்படி சாங்கியன் என்ன பண்றான்னா அபிமானி தேவதை தான் அங்க கும்பப்பட்டது அப்படி அவன் பதில் சொல்லிட்டான். பதில் நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னாக்கா அது அபிமானி தேவதையும் இல்லை, சாட்சாத் பரமாத்மா தான் அந்த அந்தந்த தேவதைக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எந்தருமான். இப்படி இப்போ இந்த ஸ்லோகத்துல இது அர்த்தம் சாமான்யமா இதுதான். இந்த திருவுள்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, என்ன கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். சாங்கியன் சொல்றது அத்தேதனமான பிரதானம் தான் காரணம்னு அவனுடைய பட்சம், பிரம்ம காரணவாதம் அப்படின்றது. இது நடுவுல அவன் காலக்ஷண்யம் வைலக்ஷணத்திற்கும் கேள்வி கேட்டுட்டான். இது சேதனமான பரமாத்மா சேர்ந்து அச்சேதனமான இந்த இது எப்படி வரும், பிரபஞ்சம் எப்படி வரும்னு கேள்வி கேட்டுட்டான். அதுக்கு பதில் நாம இப்படி சொல்லிட்டோம், அந்தந்த வஸ்துவோட பெருமாள் வந்து அந்தரியாமியா இருக்கிறதுனால இப்படி வருதுன்னு நாம சொல்லிட்டோம். ஆனால் யாதவ பிரகாசர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, அத மாதிரி கிடையாது, அச்சேதனங்கள்ல கூட இது இருக்கு, ஞானம் இருக்கு, அது வெள்ள தெரியல அப்படின்னு அவர் சொல்றார். ஆனால் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்ற மந்த பிரஜன் அதெல்லாம் கிடையாது, அந்த ஐக்ஷதன்ற கொல்லியோ பெருமாளும் பாக்குற இவைகளும் பாக்குறது, இப்படி பார்க்கறதுன்னு சொன்னதுனாலேயே சங்கல்பிக்கிறதுன்னு அர்த்தம். அது எல்லா இடத்துலயும் சைதன்யம் இருக்கிறது நிரூபிச்சிருக்கு, அதனால சலக்ஷன் வந்திருக்கு. ஆகவே இவன் இந்த கேள்வியை கேட்க வேண்டாம், இந்த சாங்கியன் வந்து ஆட்சேபிக்கவே வேண்டாம், சலக்ஷணமான வஸ்துல இருந்தா உண்டாகும் சொல்ல வேண்டாம், எல்லா சலக்ஷணம் தானே, அதனால சித்தாந்திக்கு அதுதான் அடிமதம், எல்லா வஸ்துக்களும் சேதனமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு புத்தி மாந்தியம் இருக்கிறவன் ஞானம் போராடவன் அவன் கேள்வி கேட்பான். அப்படி கேள்வி கேட்டான்னாக்க அதுக்கு சமாதானம் சொல்லணும், அந்த சமாதானம் சொல்லணுன்றது போசனும் இந்த ஸ்லோகமானது இப்ப வந்திருக்கு, இந்த ஸ்லோகம் அதான் அது வந்திருக்கு, அதுக்கு சமாதானம் சாய்கிற வாஸ்தவம் தான். இது வந்து பூர்வபக்ஷியுடைய சாங்கியன அபிப்பிராயம் என்னன்னாக்கா, அந்த இடத்துல அபிமான தேவத்தை தான் சங்கல்பிக்கிறது, அச்சேதனம் சங்கல்பிக்கல, அதனால அச்சேதனத்திற்கு ஞானம் இல்லைன்றது தான் உண்மை. யாதவ பிரகாசர் சொல்றதும் தவறு, சித்தாந்தியும் சேதனம் இருக்கிறது சைதன்யம் இருக்கிறதா ஒத்துக்கல, அச்சேதனத்துக்கு சைதன்யம் கிடையாது. இப்ப சைதன்யம் இருந்துருக்கும் ஒத்துக்கணும் வச்சுக்கோங்க யாதவ பிரகாசர் மாதிரி, அப்ப ஜீவனுக்கும் சேதனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஆகும். அதனால அந்த மாதிரி இது வரக்கூடாது, யோகம் வரக்கூடாது. அதனால சூத்திரகாரர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, சாங்கியன் சொல்றது அபிமானி தேவதை தான் சொல்றது, ஈக்ஷணம் மன்னித்தல் சாமான்யமா அவன் சொன்னான். ஆனால் சித்தாந்தியோ என்ன சொன்னார் அப்படின்னாக்க, அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய ஈக்ஷணம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்படி சொன்னதுனால இந்த கேள்வி கேட்டவனை ஒருத்தன் அவனுடைய மூக்கையும் உடைச்சாச்சு, அவன் சொல்றதும் தவறு, சித்தாந்திகள் சாங்கியம் சொல்றதும் தவறு, யாதவ பிரகாசம் சொல்றது சர்வாஸ்தனா தவறு, சித்தாந்தி சொல்றது அவனாவது பரவாயில்ல அபிமானி பார்த்து அபிமானிதான் சாமான்யமா இருக்குன்னு சொன்னான் சாங்கியன். இவரை அப்படி எடுத்துக்கல, சைதன்யம் இருக்குன்னு சொல்லிட்டார் யாதவ பிரகாசம், அந்த பட்சமும் தவறு. ஆனால் நம் சித்தாந்த பட்சம் சர்வாஸ்தனா சரியா போயிருக்கு, நிர்வாகமே வராது, அது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. அதுதான் இப்ப பாருங்க, ஈஷாத்திரபுஸ்யாபிபிதேஜசோபாந்திருஷ்டாலக்ஷண்யம் தபஸ்யா ஜெகத இதிமத பிரஜ்ஞ பார்ஸ்வப்ரச்சோத்யே சத்தன்முக்தே பரஸ்யே க்ஷணமிதமிதி தத் வாக்யபவ அபலாபி சாமான்யேனாபிமானி வியவஹரணமிஹ யாஹரத் பூர்வபக்ஷி. இப்ப அர்த்தம் சாய்க்கிறார், ஈக்ஷா இங்க வந்து பெருமாளுக்கு எந்த ஒரு ஈக்ஷ நீ எப்படி, அதாவது ஈக்ஷன்னு என்ன அர்த்தம், யோசிக்கிறதுன்னு அர்த்தம், என்ன யோசிக்கிறது, எப்படி எப்படிலாம் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு பரியாலோசனை பண்றது யோசிக்கிறது, அந்த அந்த ரூபமான ஈக்ஷா சதைவ சுவாமி அவன் இதெல்லாம் பரமாத்மாவுடைய ஈக்ஷணம் சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பரமாத்ம சங்கல்பத்துல ஈக்ஷணம் எப்படி இருக்கோ பரியாலோசனை, அது எங்க படிக்கப்பட்டிருக்கு, பகத்யாம் பிரஜா ஏயேதி அப்படின்னு இருக்கு, சதைஷ பகத்யாம் பிரஜா ஏயேன்னு இருக்கு. அதனால இந்த பகத்யாம் இது படித்தான், பகுத்யான்ற வாக்கியத்தினால இந்த ஈக்ஷணமானது தொடரப்பட்டிருக்கு. அதே மாதிரியாகவே காதிரி ஈக்ஷா அதே மாதிரியான பரியாலோசனை, அதாவது எப்படி சிருஷ்டிக்கணும் அப்படின்னு ஒரு ஈக்ஷணம் இருக்கிற சங்கல்பம், அது தேஜசக அப்ப அஞ்சு திருஷ்டா தேஜசுக்கு சத்தேஜ சத்தேஜ ஐக்ஷ அப்படின்னு வாக்கியம், அந்த தேஜஸாவது சங்கல்பிப்பது அப்படின்னு இருக்கு. அது மாதிரி ஆப ஆக்சன்ட ஜனர் கொஞ்சம் ஜலத்துக்கு ஆபகன்னு சொல்லணும், பகுவச்சனம் சொல்லணும். ஏன்னா ஜலத்தை உங்களால பிரிக்க முடியாது, ஒரு ஜலம் ரெண்டு ஜலம் மூணு ஜலம்னு யாராலையும் பிரிக்க முடியாது. அதனால என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா ஆப ஆக்சன் பகுவச்சனம் தான் வரும். தேஜஸ்தை பிரிக்க முடியும், ஒரு வழக்கு எரியறது, ஒரு வழக்கு எரியறதுன்னாக்கா அந்த ஒரு வழக்கு தான் தேஜஸ், அதுல இருந்து வர கிரணங்கள் தான் எல்லாருக்கும் பரவது. அதனால சூரியன் ஒரு சூரியன் தான், சந்திரன் ஒரு சந்திரன் தான், அவைகள் இருந்து பல கிரணங்கள் தான் வெளில வரும். அதனால அங்க வந்து தேஜகன் ஏகவச்சனம் சொல்லணும். ஆனா இந்த இது இருக்க ஜலம் மாத்திரம் அது ஏகவச்சனம் சொல்லக்கூடாது, ஒருமையில சொல்லக்கூடாது, பகுவச்சனத்துல தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா அதை பிரிக்க முடியாது தொண்ணூறு ரெண்டு, அதனால பகுஜனம் தான் சொல்லுவார். ஆபா ஐக்ஷந்த அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு, அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த ரெண்டு வாக்கியத்தினாலையும் தேஜஸ் என்ன ஜலம் என்ன இவைகளுக்கு கூட இந்த சங்கல் பண்றது இருக்கு. சங்கல்பம் எப்படிப்பட்டது சொன்னோம், திருட்டி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பரியாலோசனை ஆலோசனை அது இருக்கு. அப்படி இருக்கிறதுனால சாதாக பரமாத்மா அந்த காரணத்தினால இந்த பிரபஞ்சத்துக்கும் பரமாத்மாவுக்கும் சாதக்ஷண்யம் இருக்கு. பரமாத்மாவும் இது பண்றது சங்கல்பிக்கிறது பரிய ஆலோசிக்கிறது, அதே மாதிரியாக இந்த கேது சென்ன ஜலம் என்ன இவைகளும் கூட பரியாலோசனை பண்றது, இப்படி ரெண்டுமே ஆலோசிக்கிறது இல்லையோ. அதனால இங்க வந்து ரெண்டுக்கும் சாதக்ஷண்யம் வந்துருச்சு, ஞானம் இருக்கிறதுனால சைதன்யம் இருக்கிறதுனால. அதனால காரியபூதமான ஜெகத்து காரணபூதமான பிரம்மம் இது ரெண்டுத்துக்குமே சாதக்ஷண்யம் யார், காரணபூதமான எந்திரமானோட சேர்ந்து ரெண்டுத்துக்கும் சைதன்யம் இருக்கு, ரெண்டு மரியாதை சிக்கிறதே, அதனால சாதக்ஷண்யம் இருக்கு. இது ஏவம் ரீத்யா இந்த மாதிரியாக இப்படியாக மிருது பிரஜ்ஞ பார்த்தியே அனுபவத்திற்கான் அவன் யாரும் நினைச்சுக்கோங்க, அவன் மந்த பிரஜ மிருது பிரஜன் சூக்ம பிரஜன் இல்ல, சூக்மம் இல்லை ரொம்ப மிருதுவா இருக்கு, மென்மையான புத்தி அவனுக்கு சூக்மமா தெரிஞ்சுக்க முடியல. அப்படிப்பட்ட மிருது பிரஜன் அவன் ஆகாசமோ வாயுவோ எதுவோ பின்னாடி சொல்ல போறோம், மூணாவது பாகத்துல இந்த மாதிரி விசாரம் பண்ணி அதுதான் தீர்மானம் பண்ண போறேன் சூத்திரக்காரர். அதனால இவைகளுக்கு எல்லாம் சத்தன் மூர்த்தே மூர்த்தின்னா சரீரம் நடத்தும், அவைகளெல்லாம் எது எது சங்கல்பித்தது ஆலோசித்தது அப்படின்னு சொல்லப்பட்டதோ அவைகள்லாம் எது இங்கே சொல்லப்பட்டதோ அவைகள்லாம் இந்த இடத்துல வந்து அவைகள்லாம் பெருமாளுக்கு சரீரமாகிறது, சரீரமாகிறது ஜலம் என்ன பண்றதோ அச்சேதனம் வரதோ அங்க எல்லாம் பரமாத்மா தான் அந்தந்த வஸ்துக்களை சரீரமா உடைய பரமாத்மா தான் இங்க சொல்லப்பட்டவனா ஆகிறான். அதனால பத்தன் மூர்த்தி முதலான அச்சேதனங்களை எல்லாம் சரீரமாக உடையவனான எம்பெருமானுக்கு ஈக்ஷணம், அந்த எம்பெருமானுடைய ஈக்ஷண விதம் இந்த மாதிரி தேஜோஷத இவன் எல்லாம் சொல்ல கொஞ்சம் இது அத்தனையுமே எம்பெருமானுடைய ஈக்ஷணமே தவிர்த்து புருஷன் சொன்ன மாதிரி அதாவது இந்த கேள்வி கேடானே ஒருத்தன் அச்சேதனத்தினுடைய ஈக்ஷணம் இல்லை, அச்சேதனத்துக்கு ஈக்ஷணம் இல்லை. அதாவது இப்படி எப்படி சிருஷ்டிக்கணும் பரியாலோசனை இருக்கு, அந்த ஞானமானது எம்பெருமானுடைய ஞானம் தான். இந்த மாதிரி இவன் சொன்னா மாதிரி ஒரு மந்த பிரச்சனை மந்த புத்தியா இருக்கானே அவன் கேட்டது இல்ல. அதனால தத் வாக்கிய பாவா பலாபி தத் தேஜகா ஈக்ஷத இது மாதிரி வாக்கியங்கள்னா அதுக்கு வந்து அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும், அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். நாம என்ன பண்ணிட்டோம், தேஜ ஈக்ஷதன்னு சொன்னாக்க பரமாத்மா தான் அது ஈக்ஷணம் பண்ணிச்சு அப்படின்னு நாம சொன்னோம். அந்த அர்த்தத்தை கண்டனம் பண்ணணும். அப்பலா பண்ணணும் என்ன அர்த்தம், தள்ளணும். பாங்கியன் பொருள் பிரதான பொருள் விஷயம் பாங்கியன் தானே, அவனுக்கு என்னன்னாக்க பரமாத்மா ஒத்துக்கலையானே, ஒத்துக்காதனால இவன் என்ன பண்றான்னாக்க இந்த பாங்கியன் இந்த மாதிரி பரமாத்மா வந்து சரீரியா இருக்கான் இந்த அசேதனங்களுக்கு, அவன் தான் இந்த மாதிரி சைதன்யத்தோட சங்கல்பிக்கிறான். பலவாறாக பார்க்கக்கூடியவன் இந்த பரமாத்மா. அதை பலவாறுன்றது என்ன அர்த்தம் பண்றிருக்க பாஷ்யக்காரனாக்கா, எப்படி எப்படிலாம் சிருஷ்டிக்கணும்னுட்டு எத்தனை வருஷத்துக்கு வந்து தொடங்கிக்கிற ஒன்னா ரெண்டா ஒன்னா ரெண்டா எத்தனை வருஷத்துக்கள் அத்தனை வருஷத்துக்கள் வகுப்பதற்கு அந்த அத்தனை வருஷத்துக்களையும் எப்படி எப்படிலாம் சிருஷ்டிக்கணும், ஒரு சேதனம் எப்படி சிருஷ்டிக்கணும், சேதனத்துல கூட மிருகங்கள் வேற மனுஷன் வேற தாவரங்கள் வேற தேவதைகள் வேற இப்படிலாம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படிலாம் சிருஷ்டிக்கணும்னு கேள்வி. அது அத்தனையும் எந்தவிதமான திருச்சி எதிரும் படிச்சது பலவிதமாக யோசிச்சு யோசிச்சு அவன் சிருஷ்டிக்கிறான் எந்தவிதமான் அத அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வாக்கியத்தினுடைய பாவம் இருக்கு பாருங்க சாஸ்திரியம், அது சரணமா அவனுக்கு சாங்கியன் பிரதான பொறுபக்ஷியான சாங்கியனுக்கு. அதனால பொறுபக்ஷி ஏதோ அதிகரண பொறுபக்ஷி இந்த அதிகரணத்தினுடைய பொறுபக்ஷியான சாங்கியன் அவன் ஈக பொறுபக்ஷ அவசரத்தை அவசரத்துல அர்த்தம் பொறுபக்ஷம் பண்ணச்ச கேள்வி வந்தது. அதுக்கு சூத்திரத்துக்கு இந்த சூத்திரம் பதில் சொல்றது விஜயம் விசேஷம் விசேஷம் அர்த்தம் விசேஷனமா எழுது இந்த அச்சேதனங்கள்லாம் விசேஷனங்களா இருக்கு. ஏன் அப்படின்னா இவன் அந்த பிரதேசம் உள்ள போயிட்டான்னு என் உடம்பு இருக்கு, என் உடம்புல நான் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன், அப்ப இந்த உடம்பானது எனக்கு தெரியும்தான் விசேஷம் தானே. அதே மாதிரியாக ஒரு அபிமானி தேவதை இருக்கு, அந்த அபிமான தேவதை நாம சொல்ற மாதிரி பரமாத்மா இல்ல அப்படின்னு அவருடைய எழுக்கிறாங்க வாங்கிக்கணும். அதை சொல்லணுமா, அது போக இந்த சூத்திரம் வந்தது சாமான்யன சாமான்யமாக அபிமான தேவத்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் சொல்லணும், அது அவருடைய அபிப்பிராயம். சாமான்யமான ஆச்சாரமா தான் இருக்கு அபிமான தேவம். சித்தாந்தம் சொல்ற மாதிரி பரமாத்மா உபதேசம் இல்லை, பரமாத்மாவே இங்க சொல்லப்படுறான். தரேக்ஷதாக்க தேஜ ஐக்ஷத அப்படின்னாக்க தேஜசனுடைய சரீரியான பரமாத்மா இங்க சங்கல்பித்தான் அப்படிங்கறது இங்க சொல்லப்படல. அத கண்டனம் பண்ணணும், அது சொல்லணுமா. அதனால அந்த விபதேசம் கேவலம் அபிமான தேவதா மாத்திரம், அந்தந்த தேவதை ஒரு இந்திரியம் இருக்கு அந்த இந்திரியத்துக்கு தேவதை, ஒரு பூமி இருக்கு அந்த பூமிக்கு தேவதை, இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதை இருக்கு அந்த தேவதையதான் இங்க சொல்றது. அபிமானி வியவகரணம் யாகரது, அபிமானி வியவகரணம் இதுக்கு யார் அபிமானி அப்படின்னு சொல்றதுக்குதான் தேஜா ஐக்ஷத இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வந்தது. சித்தாந்தம் சொல்ற மாதிரி பரமாத்மா இல்ல. இப்ப என்னாச்சு, இந்த மாதிரி சொல்றவே பரமாத்மான்னு நாம சொன்னோம், அந்த பரமாத்மான்னு சொல்றத அவன் தடுக்கிறான். பக்கத்துல வந்தவன் மந்த புத்தியா இருந்தவன் என்ன பண்ணான், மந்த பிரஜன் அவன் வந்து கேட்டான், ரெண்டுமே சேதனம் கூட பாக்குறது அச்சேதனமும் பாக்குறது ரெண்டும் சங்கல்பிக்கிறது ரெண்டுதான் ஆலோசிக்கிறது அவனால சவக்ஷன் கேட்டான். அதையும் இப்ப கண்டனம் பண்ணியாச்சு, பரமாத்மா கண்டனமும் பரமாத்மா பட்சம் சொன்னதும் இல்லையோ அதையும் கண்டனம் பண்ணிட்டான். இந்த பட்சத்தையும் கண்டனம் பண்ணிட்டான் மிருத பிரஜன், அவன் கேட்ட கேள்வியும் அடிச்சாச்சு. அந்த மாதிரி யாதவ இல்லையோ அதையும் கண்டனம் பண்ணியாச்சு. இப்படி எல்லா விதமான கண்டனமும் இதை வந்துருச்சு. இந்த அபிமானிய உதயத்து விசேஷானகதித்யாம் அப்படிங்கிற சூத்திரத்தினாலும் வந்துருச்சு. அதுதான் அபிப்பிராயம் சூத்திரம். பிரதான பூர்வபக்ஷங்கள் அபிப்பிராயம் என்ன சூக்ஷமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் இது வந்தது. ஆக இப்ப இந்த பர்யந்தம் ஒரு சாங்கியன் பிரதான பூர்வபக்ஷி அவன் அச்சேதனம் சொல்லிட்டான். அச்சேதனம் தான் இந்த பிரபஞ்சம், பிரகிருதியும் அச்சேதனம் ரெண்டும் சுலட்சணமா இருக்கு, காரியகாரணமாகவும் ஒத்துக்கணும். உடனே கேள்வி கேட்டோம், அது தேஜ ஐஸ்வர பதவி என்ற வீட்டில் தான் இருக்கே, அச்சேதனங்கள்லாம் கூட இந்த மாதிரி சைதன்யம் வருது வேண்டிய வந்தது, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்ட்டு. அதுக்கு சித்தார்த்தியோ பரமாத்மா தான் இங்க அனுப்புகிறம் பண்றதுதான் அந்தரியாங்க அப்படின்னு சொன்னான். சித்தார்த்தி சொல்ற, ஆனால் யாக பிரகாசரோ அப்படியே அவர் அபிப்பிராயப்பட்டார், எல்லாம் அச்சேதனத்துக்கு கூட சைதன்யம் உண்டு, ஆனால் வெள்ள தெரியல அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் பக்கத்துல இருந்து மது பிரஜன் இருக்கானே அவன் இதை மாதிரி சொன்னான், அந்த பிரஜன் அவன் சொன்னான், இல்ல எல்லாத்துக்கும் ஞானம் வந்து பிரியாவசனம் உண்டு, அதனால அச்சேதனத்துக்கு கூட ஞானம் இருக்கு, ஆகவே சாலட்சண்யம் இந்த பொறுப்பே வராது அப்படின்னு பண்ணலாம். உடனே பதில் சொல்லணும் அப்படின்றதுனால யாதவ பிரகாச பட்சம் சர்வாசனா வராது. ஏன் அப்படின்னாக்க லோகத்துல உபலப்தி, லோகத்துல உபலப்தியே கிடையாது, அச்சேதனத்துக்கு ஞானம்ன்றது கிடையாது, அது நம்ம அடையாது இல்லை பார்க்கறது இல்லை பார்க்கறது இல்ல, நம்ம லோகத்துல பார்க்கலையே, இல்லாத போய் சொல்ல முடியாது அப்படின்னு சாங்கியம் கண்டனம் பண்ணான். பரமாத்மா தான் இங்க வந்து பாக்குறான், ஏன்னா பரமாத்மா அந்தரியாமியா வந்து பாக்கிறான் அப்படின்னு நம்ம சித்தாந்திகள் கூறுறோம், அதையும் கண்டனம் பண்ற சாங்கியம் கண்டனம் பண்றோம். அதுவும் கிடையாது, அங்க பரமாத்மா ஒத்துண்டாதானே, பரமாத்மாவே ஒண்ணு கிடையாது, ஒவ்வொன்றத்துக்கும் அபிமானி தேவதையா ஒண்ணு இருக்கு, அந்த தேவதான் இங்க சொல்லப்பட்டுறாரு, இந்த தேவதாக்க அபிமானி எப்படி அபிமானி தேவதை சாமான்யமான ஆக்காரம், அதுக்கு ரூபம் இதெல்லாம் கிடையாது, அபிமானி தேவதைக்கு எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாத ஒரு தேவதை கல்பிக்கணும் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அதுதான் இந்த பிரதான பூர்வபக்ஷம் அபிப்பிராயம். அப்படி வர்றதுனால எந்த ஒரு விரோதமும் இல்லை பூர்வபக்ஷத்துக்கு, இது இப்படியாவது பூர்வபக்ஷத்தை பாதிக்கணும்னு கேள்வி வரும், அதுக்கு சமாதானம் சொல்லணும். அது என்ன அபிப்பிராயம் அப்படின்னாக்கா, அது வந்து பூர்வபக்ஷம் என்னைக்கும் திருடமா இருக்கணும், ஒண்ணுமே இல்லாம, அதாவது நிறைவேற்ற சொல்றது இவா அகஸ்த விவா அகஸ்த சமயோரே சோபதே, இவா அகஸ்த விவா அகஸ்த சமயோரே சோபதே, விவாகமோ வாதமோ விவாதமோ சாமார்கள் கூட நடக்கணும், பணக்கார பணக்கார முன்னாடி கல்யாணம் பண்ணணும், ஒருத்தர் ஏழை ஒருத்தர் பணக்காரர்களாயிட்டான் வச்சுக்கோங்களோ, அப்போ ஒருத்தருக்கொத்தர் நிறைய மனஸ்தாபங்கள் வரும். அதே மாதிரி ஏன்னா ஒரு கும்பலை என்ன பண்ணிக்கணும், புருஷன் வந்துட்டு ரொம்ப ஏழையா இருந்தானே வீட்டுக்கா இருந்தானே அப்படின்னு சொல்லிடுவா, அதனால இது வந்து லோகத்தை செய்யும், ஆனால் இது ரொம்ப தப்பு மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா அரியணி விவாகத்துக்கு வளைவேடுவான் சாட்சியாரு, ஏன்னா எனக்கு தெரியாது சோதனை, இந்த சோதனை தெரியாது, அவர் வந்து எங்க மாமனார் சொல்லி என்னை பத்தி எங்க அவன் சூட்டியன்னு சொல்லி ரெண்டும், எங்க மாமனார் வந்து எங்க ஊர் பேரர் வேடநல்லூர் கவித்திரவர், வேடநல்லூருக்கு சொந்தவர், அது இது பரம்பரையாகவே நீங்க வேடநல்லூர்காரருக்கும் புரதக்காரருக்கும், வேடநல்லூர்காரருக்கும் புரதக்காரருக்கும் இந்த சம்பந்தம் குடத்தல் வாங்கல் இருந்துருக்கு, இவாளை வேதாத்தியானம் பண்றவா அவளை வேதாத்தியானம் பண்றவா, அத்தியன் மொத்தம் குளத்தை கழுக்கிறதுக்கு அத்தியனம் பண்ணாம சரஸ்வத்தி அக்ஷராத்தியம் மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி, அதனால அப்ப சொன்ன விவாதத்த சமயவரையே சிறப்பது, சமமா இருக்கிறவர்களுக்குள்ளதான் வாதம் பண்ணணும், விவாகம் வரணும். அந்த காலத்துல உத்தமர் சுவாமிக்கும் ஐயாவர் சுவாமிக்கும் வாக்கியார்த்தம் நடந்ததாம், அந்த வாக்கியார்த்தத்துல அத்தியக்ஷர் கோஷிபுரம் சுவாமி என்ன அழகா இருந்திருக்கும், நினைச்சு பார்த்தாலே அற்புதமா இருக்கு, ரெண்டு பேரும் பெரிய தாக்கிகள், உத்தமர் சுவாமியும் சரி ஐயாவர் சுவாமியும் சரி, ரெண்டு பேரும் பெரிய மீமாம்சகர், ரெண்டு பேரும் பெரிய வேதாந்திகள், அந்த மாதிரி நிறைய நிறைய சிஷ்யா இருக்கு உடையவா, அப்படிப்பட்ட ரெண்டு யோகிகளும் ஞான யோகிகளும் வாக்கியார்த்தம் பண்றா, அந்த வாக்கியார்த்தத்துக்கு அத்தியட்சராக கோட்டியில் இருந்தேன்னாக்க எவ்வளவு விசேஷம். அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு. எவ்வளவு எத்தனை பேர் அதை கடாசித்திருப்பா, எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருப்பா அப்படின்னு அந்த மாதிரி நடக்கும். அதனால சமமா இருக்கிற வாழ்க்கைதான் வாதம் பதிவாகும் எல்லாருக்கும். அது இங்க விசேஷம். அது அதனால அந்த மாதிரி இருக்கணும், பூர்வபக்ஷம் திருடமா இருக்கணும். திருடமா வந்தா சித்தாந்தம் இன்னும் நல்லா திருடமா வரும். எவ்வளவு நம்ம ஆட்சேபிக்கிறோமோ அனுமான சொல்ற சுந்தரகண்டத்தை அவர் வந்து தன்னுடைய ரூபத்தை சுரூபத்தை எடுத்து காமிச்சு நீ இவ்வளவு பிரம்மாண்டமா ஆயிட்டியே அப்படின்னு திராட்டி வந்து கேட்கிறார். அதுக்கு அனுமான் சொல்ற, இப்ப எங்கிட்ட இருக்கிறது சாமானியமான ரூபத்துலதான் பார்த்த, எதிரிகள் என் மின்னா இருந்தாலும் என்னுடைய சுரூபம் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற. அதனால என்ன ராவணன் சொல்றான், லாகினி யோகி நே ரிபு அப்படிங்கிறான் ராவணன் அனுமான பார்த்து. அதனால எவ்வளவு கோளு பூர்வபக்ஷம் திருடமா வருதோ அவ்வளவு கோளு சித்தாந்தம் திருடமா வரும். அதனால பூர்வபக்ஷமும் திருடமா வரணும். அது போதிலே இந்த மாதிரி இது அவன் பூர்வபக்ஷம் கேட்கறது சரிதான் சாங்கியன் சொல்றது அபிப்பிராயம் அதை சொல்றது போதும் இங்க வந்தது. இப்படியாக இந்த விலட்சணத்துவாதிகளத்துல ரெண்டு ஸ்லோகங்கள், ஒரு ஸ்லோகத்துல பிரதானமான பூர்வபக்ஷ கண்டனம் பிரதானமான சித்தாந்தத்தை சொல்றது அதெல்லாம் சொல்லிவிட்டார். ரெண்டாவது ஸ்லோகத்துல இந்த மாதிரி பூர்வபக்ஷமே வராதேன்னு யாராவது ரெண்டு கட்டாந்தனமா ஆக்ஷேபிச்சாக்க அதுக்கு சமாதானம் சொல்லணும்னு இந்த ஸ்லோகம் வந்தது. சிறப்பாருங்க ஸ்லோகத்தை சாமானியாபிமானிவஹரணமிஹ யாஹபூர்வபக்ஷி கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குணவே நமஃ.